लक्ष्मी क्षीरसमुद्रराजतनया श्रीरङ्गधामेश्वरी दासीभूतसमस्तदेववनिता लोकैकदीपाङ्कुरा श्रीमन्मन्दकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरा त्वां त्रैलोक्यकुटुम्बिनी सरसिजा सरस्वती श्रीर्लक्ष्मीर्वरलक्ष्मीश्च प्रसन्ना मम सर्वदा श्री लक्ष्मीस्तोत्र शतनामावली ओम प्रकृत्यै नमः ओम विकृत्यै नमः ओम विद्यायै नमः ओम सर्वभूतहितप्रदायै नमः ओम श्रद्धायै नमः ओम विभूत्यै नमः ओम सुरभ्यै नमः ओम परमात्मिकायै नमः ओम वाचे नमः ओम पद्मालयायै नमः ओम पद्मायै नमः ओम शुचये नमः ओम स्वाहायै नमः ओम स्वधायै नमः ओम सुधायै नमः ओम धन्यायै नमः ओम हिरण्मयै नमः ओम लक्ष्म्यै नमः ओम नित्यपुष्टायै नमः ओम विभावर्यै नमः ओम आदित्यै नमः ओम दित्यै नमः ओम दीप्तायै नमः ओम वसुधायै नमः ओम वसुधारिण्यै नमः ओम कमलायै नमः ओम कांतायै नमः ओम कामाक्ष्यै नमः ओम क्रोधसंभवायै नमः ओम अनुग्रहपदायै नमः ओम बुद्धये नमः ओम अनघायै नमः ओम हरिवल्लभायै नमः ओम अशोकायै नमः ओम अमृतायै नमः ओम दीप्तायै नमः ओम लोकशोकविनाशिन्यै नमः ओम धर्मनिलयायै नमः ओम करुणायै नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियायै नमः ओम पद्महस्तायै नमः ओम पद्माक्ष्यै नमः ओम पद्मसुन्दर्यै नमः ओम पद्मोद्भवायै नमः ओम पद्ममुख्यै नमः ओम पद्मनाभप्रियायै नमः ओम रमायै नमः ओम पद्मबालाधरायै नमः ओम देव्यै नमः ओम पद्मिन्यै नमः ओम पद्मगन्धिन्यै नमः ओम पुण्यगन्धायै नमः ओम सुप्रसन्नायै नमः ओम प्रसादाभिमुख्यै नमः ओम प्रभायै नमः ओम चंद्रवदनायै नमः ओम चंद्रायै नमः ओम चंद्रसहोदर्यै नमः ओम चतुर्भुजायै नमः ओम चंद्ररूपायै नमः ओम इंद्रायै नमः ओम इंदुशीतलायै नमः ओम आह्लादजनन्यै नमः ओम पुष्यै नमः ओम शिवायै नमः ओम शिवकर्यै नमः ओम सत्यै नमः ओम विमलायै नमः ओम विश्वजनन्यै नमः ओम तुष्टये नमः ओम दारिद्र्यनाशिन्यै नमः ओम प्रीतिपुष्करिण्यै नमः ओम शांतायै नमः ओम शुक्लमाल्यांबरायै नमः ओम श्रियै नमः ओम भास्कर्यै नमः ओम विश्वनिलयायै नमः ओम वरारोहायै नमः ओम यशस्विन्यै नमः ओम वसुंधरायै नमः ओम उदारांगायै नमः ओम हरिण्यै नमः ओम हेममालिन्यै नमः ओम धनधान्यकर्यै नमः ओम सिद्धये नमः ओम श्रेयसौम्यायै नमः ओम शुभप्रदायै नमः ओम रूपवेश्वगतानन्दायै नमः ओम वरलक्ष्म्यै नमः ओम वसुप्रदायै नमः ओम शुभायै नमः ओम हिरण्यप्राकारायै नमः ओम समुद्रतनयायै नमः ओम जयायै नमः ओम मंगलदेव्यै नमः ओम विष्णुवक्षस्थलस्थितायै नमः ओम विष्णुपत्न्यै नमः ओम प्रसन्नाक्ष्यै नमः ओम नारायणसमाश्रितायै नमः ओम दारिद्र्यध्वंसिन्यै नमः ओम देव्यै नमः ओम सर्वोपद्रववारिण्यै नमः ओम नवदुर्गायै नमः ओम महाकाल्यै नमः ओम ब्रह्मविष्णुशिवात्मिकायै नमः ओम त्रिकालज्ञानसंपन्नायै नमः ओम भुवनेश्वर्यै नमः। ஸ்ரீ லக்ஷ்மி சஹஸ்ரநாமாவளி. ஓம் நித்யாகதாயை நமஹ, ஓம் அனந்த நித்யாயை நமஹ, ஓம் நந்தின்யை நமஹ, ஓம் ஜனரஞ்சன்யை நமஹ, ஓம் நித்ய பிரகாசின்யை நமஹ, ஓம் ஸ்வப்ரகாசஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் மகாலட்சுமியை நமஹ, ஓம் மகாகாள்யை நமஹ, ஓம் மகாகன்யாயை நமஹ, ஓம் சரஸ்வத்யை நமஹ, ஓம் போக வைபவ சந்தாத்ரே நமஹ, ஓம் பக்தானுக்ரஹகாரிண்யை நமஹ, ஓம் ஈசாவாஸ்யாயை நமஹ, ஓம் மகாமாயாயை நமஹ, ஓம் மகாதேவ்யை நமஹ, ஓம் மகேஸ்வர்யை நமஹ, ஓம் ஹுல்லேகாயை நமஹ, ஓம் பரமாயை நமஹ, ஓம் சக்தயே நமஹ, ஓம் மாத்ருகா பீஜரூபிண்யை நமஹ, ஓம் நித்யானந்தாயை நமஹ, ஓம் நித்யபோதாயை நமஹ, ஓம் நாதின்யை நமஹ, ஓம் ஜனமோதின்யை நமஹ, ஓம் சத்யப்ரத்யயின்யை நமஹ, ஓம் ஸ்வப்ரகாசாத்மரூபிண்யை நமஹ, ஓம் திரிபுராயை நமஹ, ஓம் பைரவ்யை நமஹ, ஓம் விஜ்யாயை நமஹ, ஓம் ஹம்சாயை நமஹ, ஓம் வாகீஸ்வர்யை நமஹ, ஓம் சிவாயை நமஹ, ஓம் வாக்தேவ்யை நமஹ, ஓம் மகாராத்ரியை நமஹ, ஓம் காலராத்ரியை நமஹ, ஓம் த்ரிலோச்சனாயை நமஹ, ஓம் பத்ரகாள்யை நமஹ, ஓம் கராள்யை நமஹ, ஓம் மகாகாள்யை நமஹ, ஓம் திலோத்தமாயை நமஹ, ஓம் காள்யை நமஹ, ஓம் கராளவக்த்ராங்காயை நமஹ, ஓம் காமாக்ஷ்யை நமஹ, ஓம் காமதாயை நமஹ, ஓம் சுபாயை நமஹ, ஓம் செண்டிகாயை நமஹ, ஓம் சண்டரூபேஷாயை நமஹ, ஓம் சாமுண்டாயை நமஹ, ஓம் சக்ரதாரிண்யை நமஹ, ஓம் த்ரைலோக்கஜனன்யை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் த்ரைலோக்ய விஜயோத்தமாயை நமஹ, ஓம் சித்தலக்ஷ்மியை நமஹ, ஓம் க்ரியாலக்ஷ்மியை நமஹ, ஓம் மோக்ஷலக்ஷ்மியை நமஹ, ஓம் பிரசாதின்யை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பகவத்யை நமஹ, ஓம் துர்காயை நமஹ, ஓம் சாந்தியை நமஹ, ஓம் தாக்ஷாயண்யை நமஹ, ஓம் சிகாயை நமஹ, ஓம் பிரச்சங்கிராயை நமஹ, ஓம் தாராயை நமஹ, ஓம் வேலாயை நமஹ, ஓம் லோகமாத்ரே நமஹ, ஓம் ஹரிப்ரியாயை நமஹ, ஓம் பார்வத்யை நமஹ, ஓம் பரமாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் பிரம்மவித்யா பிரதாயின்யை நமஹ, ஓம் அரூபாயை நமஹ, ஓம் பஹுரூபாயை நமஹ, ஓம் விரூபாயை நமஹ, ஓம் விஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் பஞ்சபூதாத்மிகாயை நமஹ, ஓம் வாண்யை நமஹ, ஓம் பஞ்சபூதாத்மிகாயை நமஹ, ஓம் பராயை நமஹ, ஓம் காளிகாயை நமஹ, ஓம் பஞ்சிகாயை நமஹ, ஓம் வாக்மின்யை நமஹ, ஓம் ஹவிஷே நமஹ, ஓம் பிரச்சதி தேவதாயை நமஹ, ஓம் தேவமாத்ரே நமஹ, ஓம் சுரேஷானாயை நமஹ, ஓம் வேதகர்ப்பாயை நமஹ, ஓம் அம்பிகாயை நமஹ, ஓம் த்ருச்சே நமஹ, ஓம் சங்க்யாயை நமஹ, ஓம் ஜாதயே நமஹ, ஓம் க்ரியாசக்த்யை நமஹ, ஓம் ப்ரக்ருச்சே நமஹ, ஓம் மோஹின்யை நமஹ, ஓம் மஹ்யை நமஹ, ஓம் யஜ்ஞவித்யாயை நமஹ, ஓம் மகாவித்யாயை நமஹ, ஓம் குஹ்யாவித்யாயை நமஹ, ஓம் விபாவர்யை நமஹ, ஓம் ஜோதிஷ்மத்யை நமஹ, ஓம் மகாமாத்ரே நமஹ, ஓம் சர்வமந்த்ரபலப்ரதாயை நமஹ, ஓம் தாரிஜத்வன்சின்யை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் ஹ்ருதய க்ரந்திப்ரேதின்யை நமஹ, ஓம் சஹஸ்ராதிச்ச சங்காசாயை நமஹ, ஓம் சந்திரிகாயை நமஹ, ஓம் சந்திரரூபிண்யை நமஹ, ஓம் காயத்ரியை நமஹ, ஓம் சோமசம்பூச்சை நமஹ, ஓம் சாவித்ரியை நமஹ, ஓம் பிரணவாத்மிகாயை நமஹ, ஓம் சாங்கர்யை நமஹ, ஓம் வைஷ்ணவ்யை நமஹ, ஓம் பிராம்யை நமஹ, ஓம் சர்வதேவ நமஸ்க்ருதாயை நமஹ, ஓம் சேவ்ய துர்க்காயை நமஹ, ஓம் குபேராக்ஷ்யை நமஹ, ஓம் கரவீர நிவாசின்யை நமஹ, ஓம் ஜயாயை நமஹ, ஓம் விஜயாயை நமஹ, ஓம் ஜயஞ்சே நமஹ, ஓம் அபராஜிதாயை நமஹ, ஓம் குப்ஜிகாயை நமஹ, ஓம் காளிகாயை நமஹ, ஓம் சாஸ்த்ரியை நமஹ, ஓம் வீணா புஸ்தகதாரிண்யை நமஹ, ஓம் சர்வஜ்ஞ சக்தயே நமஹ, ஓம் ஸ்ரீசக்தயே நமஹ, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ, ஓம் இடா பிங்களிகா மஜ்ஜ மிருணாளீ தந்துரூபிண்யை நமஹ, ஓம் யஜ்ஞேஷாயை நமஹ, ஓம் பிரதாயை நமஹ, ஓம் தீக்ஷாயை நமஹ, ஓம் தட்சிணாயை நமஹ, ஓம் சர்வமோஹின்யை நமஹ, ஓம் அஷ்டாங்க யோகின்யை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் நிர்பீஜ த்யான கோச்சராயை நமஹ, ஓம் சர்வ தீர்த்த ஸ்திதாயை நமஹ, ஓம் சுத்தாயை நமஹ, ஓம் சர்வ பர்வத வாசின்யை நமஹ, ஓம் வேத சாஸ்திர பிரமாணாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் ஷடங்காதி பதக்ரமாயை நமஹ, ஓம் ஓம் சிவாயை நமஹ, ஓம் தாத்ரே நமஹ, ஓம் சுபானந்தாயை நமஹ, ஓம் யஜ்ஞகர்மஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் வ்ரதிண்யை நமஹ, ஓம் மேனகாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் ப்ரஹ்மண்யை நமஹ, ஓம் ப்ரஹ்மச்சாரிண்யை நமஹ, ஓம் ஏகாட்சரவராயை நமஹ, ஓம் தாராயை நமஹ, ஓம் பவபந்த விநாசிண்யை நமஹ, ஓம் விஸ்வம்பராதராயை நமஹ, ஓம் தாராயை நமஹ, ஓம் நிராதாராயை நமஹ, ஓம் அதிகஸ்வராயை நமஹ, ஓம் ராகாயை நமஹ, ஓம் குஹ்வே நமஹ, ஓம் அமாவாஸ்யாயை நமஹ, ஓம் பூர்ணிமாயை நமஹ, ஓம் அனுமச்சே நமஹ, ஓம் ஜுதயே நமஹ, ஓம் சினிவால்யை நமஹ, ஓம் சிவாயை நமஹ, ஓம் அவஸ்யாயை நமஹ, ஓம் வைஷ்வதேவ்யை நமஹ, ஓம் பிசங்கிலாயை நமஹ, ஓம் பிப்பலாயை நமஹ, ஓம் விசாலாக்ஷே நமஹ, ஓம் ரக்ஷோக்னே நமஹ, ஓம் ருஷ்டிகாரிண்யே நமஹ, ஓம் துஷ்டவித்ராவிண்யே நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் சர்வோபத்ரவநாசிண்யே நமஹ, ஓம் சரதாயை நமஹ, ஓம் சரசந்தானாயை நமஹ, ஓம் சர்வசஸ்திரஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் யுத்தமத்யஸ்திதாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் சர்வபூதப்ரபஞ்சன்யை நமஹ, ஓம் ஆயுத்தாயை நமஹ, ஓம் யுத்தரூபாயை நமஹ, ஓம் சாந்தாயை நமஹ, ஓம் சாந்திஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் கங்காயை நமஹ, ஓம் சரஸ்வதி வேணி யமுனா நர்மதாபகாயை நமஹ, ஓம் சமுத்திரவசனாவாசாயை நமஹ, ஓம் பிரம்மாண்டஸ்ரேணி மேகலாயை நமஹ, ஓம் பஞ்சவக்த்ராயை நமஹ, ஓம் தசபுஜாயை நமஹ, ஓம் சுத்தஸ்பட்டிக சன்னிபாயை நமஹ, ஓம் ரக்தாயை நமஹ, ஓம் கிருஷ்ணாயை நமஹ, ஓம் சிதா ாயை நமஹ, ஓம் பீதாயை நமஹ, ஓம் சர்வவர்ணாயை நமஹ, ஓம் நிரீஸ்வர்யை நமஹ, ஓம் காளிகாயை நமஹ, ஓம் சக்ரிகாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் சத்யாயை நமஹ, ஓம் வடுகாஸ்திதாயை நமஹ, ஓம் தருண்யை நமஹ, ஓம் வாருண்யை நமஹ, ஓம் நார்யை நமஹ, ஓம் ஜேஷ்டா தேவ்யை நமஹ, ஓம் சுரேஸ்வர்யை நமஹ, ஓம் விஸ்வம்பரதராயை நமஹ, ஓம் கர்த்ரே நமஹ, ஓம் கலார்கள விபஞ்சன்யை நமஹ, ஓம் சஞ்சாராத்ரிதிவாஜ்யோத்ஸ்நாயை நமஹ, ஓம் கலாகாஷ்டாயை நமஹ, ஓம் நிமேஷிகாயை நமஹ, ஓம் உர்வை நமஹ, ஓம் காச்சாயின்யை நமஹ, ஓம் சுப்ராயை நமஹ, ஓம் சம்சாரார்ணவதாரிண்யை நமஹ, ஓம் கபிலாயை நமஹ, ஓம் கீலிகாயை நமஹ, ஓம் அசோகாயை நமஹ, ஓம் மல்லிகா நவமல்லிகாயை நமஹ, ஓம் தேவிகாயை நமஹ, ஓம் நந்திகாயை நமஹ, ஓம் சாந்தாயை நமஹ, ஓம் பஞ்சிகாயை நமஹ, ஓம் பயபஞ்சிகாயை நமஹ, ஓம் கௌசிக்யை நமஹ, ஓம் வைதிக்யை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் சௌர்யை நமஹ, ஓம் ரூபாதிகாயை நமஹ, ஓம் அதிபாசே நமஹ, ஓம் திக்வஸ்த்ராயை நமஹ, ஓம் நவவஸ்த்ராயை நமஹ, ஓம் கன்யகாயை நமஹ, ஓம் கமலோத்பவாயை நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் சௌம்யலக்ஷணாயை நமஹ, ஓம் அதீததுர்க்காயை நமஹ, ஓம் சூத்ரப்ரபோதிகாயை நமஹ, ஓம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் மேதாயை நமஹ, ஓம் கிருதாயை நமஹ, ஓம் ப்ரஜ்ஞாயை நமஹ, ஓம் தாரணாயை நமஹ, ஓம் காஞ்சை நமஹ, ஓம் ஸ்ருதயே நமஹ, ஓம் ஸ்மிருதயே நமஹ, ஓம் த்ருதயே நமஹ, ஓம் தன்யாயை நமஹ, ஓம் பூதயே நமஹ, ஓம் இஷ்யை நமஹ, ஓம் மனிஷிண்யை நமஹ, ஓம் விரக்தயே நமஹ, ஓம் வியாபிண்யை நமஹ, ஓம் மாயாயை நமஹ, ஓம் சர்வமாயா பிரபஞ்சன்யை நமஹ, ஓம் மாஹேந்திரை நமஹ, ஓம் மந்திரிண்யை நமஹ, ஓம் சிம்ஹை நமஹ, ஓம் இந்திரஜாலஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் அவஸ்தாத்ரய நிர்முகாயை நமஹ, ஓம் குணத்ரய விவர்ஜிதாயை நமஹ, ஓம் ஈஷணத்ரய நிர்முக்தாயை நமஹ, ஓம் சர்வரோக விவர்ஜிதாயை நமஹ, ஓம் யோகிஜானாந்தகம்யாயை நமஹ, ஓம் யோகஜான பராயணாயை நமஹ, ஓம் த்ரயாசிக விசேஷஜ்ஞாயை நமஹ, ஓம் வேதாந்த ஜ்ஞான ரூபிண்யை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ, ஓம் கமலாயை நமஹ, ஓம் பாஷாயை நமஹ, ஓம் பத்மா பத்மவச்சே நமஹ, ஓம் க்ருதயே நமஹ, ஓம் கௌதம்யை நமஹ, ஓம் கோமத்யை நமஹ, ஓம் கௌர்யை நமஹ, ஓம் ஈசானாயை நமஹ, ஓம் ஹம்சவாஹின்யை நமஹ, ஓம் நாராயண்யை நமஹ, ஓம் பிரபாதாராயை நமஹ, ஓம் ஜாஹ்னவ்யை நமஹ, ஓம் சங்கராத்மஜாயை நமஹ, ஓம் சித்ரகண்டாயை நமஹ, ஓம் சுனந்தாயை நமஹ, ఓం శ్రీయై నమః, ఓం మానవ్యై నమః, ఓం అనుసంభవాయై నమః, ఓం స్తంభిన్యై నమః, ఓం క్షోభిన్యై నమః, ఓం మార్త్యై నమః, ఓం భ్రామిణ్యై నమః, ఓం శత్రుమారిణ్యై నమః, ఓం మోహిన్యై నమః, ఓం ద్వేషిణ్యై నమః, ఓం వీరాయై నమః, ఓం అఘోరాయై నమః, ఓం రుద్రరూపిణ్యై నమః, ఓం రుద్రైకాదశిన్యై నమః, ఓం పుణ్యాయై నమః, ఓం లాభకారిణ్యై నమః, ఓం దేవదుర్గాయై నమః, ఓం మహాదుర్గాయై నమః, ఓం స్వప్నదుర్గాయై నమః, ఓం అష్టభైరవ్యై నమః, ఓం సూర్యచంద్రాగ్నిరూపాయై నమః, ఓం గ్రహనక్షత్రరూపిణ్యై నమః, ఓం బిందునాదకళాతీతాయై నమః, ఓం బిందునాదకళాత్మికాయై నమః, ఓం దశవాయుజయాకారాయై నమః, ఓం కళాషోడశ సంయుతాయై నమః, ఓం కాశ్యప్యై నమః, ఓం కమలాయై నమః, ఓం దేవ్యై నమః, ఓం నాదచక్ర నివాసిన్యై నమః, ఓం రుడాధారాయై నమః, ఓం స్థిరాయై నమః, ఓం గుహ్యాయై నమః, ఓం వికాదేయై నమః, ఓం చక్రరూపిణ్యై నమః, ఓం అవిద్యాయై నమః, ఓం శార్వర్యై నమః, ఓం భుంజాయై నమః, ఓం జంభాసుర నిబర్హిణ్యై నమః, ఓం శ్రీకాయాయై నమః, ఓం శ్రీకళాయై నమః, ఓం శుభ్రాయై నమః, ఓం కర్మ నిర్మూలకారిణ్యై నమః, ఓం ఆదిలక్ష్మ్యై నమః, ఓం గుణాధారాయై నమః, ఓం పంచబ్రహ్మాత్మికాయై నమః, ఓం పరాయై నమః, ఓం శృతయే నమః, ఓం బ్రహ్మముఖావాసాయై నమః, ఓం సర్వసంపత్తిరూపిణ్యై నమః, ఓం మృతసంజీవిన్యై నమః, ఓం మైత్రేయ నమః, ఓం కామిన్యై నమః, ఓం కామవర్జితాయై నమః, ఓం నిర్మాణ మార్గదాయై నమః, ఓం దేవ్యై నమః, ఓం హంసిన్యై నమః, ఓం కాళికాయై నమః, ఓం క్షమాయై నమః, ఓం సపర్యాయై నమః, ఓం గుణిన్యై నమః, ఓం భిన్నాయై నమః, ఓం నిర్గుణాయై నమః, ఓం అఖండితాయై నమః, ఓం శుభాయై నమః, ఓం స్వామిన్యై నమః, ఓం వేదిన్యై నమః, ఓం శక్యాయై నమః, ఓం శాంబర్యై నమః, ఓం చక్రధారిణ్యై నమః, ఓం దండిన్యై నమః, ఓం ముండిన్యై నమః, ఓం వ్యాఘ్రై నమః, ఓం శిఖిన్యై నమః, ఓం సోమ సంహతయే నమః, ఓం చింతామణయే నమః, ఓం చిదానందాయే నమః, ఓం పంచబాణ ప్రబోధిన్యై నమః, ఓం బాణశ్రేణయే నమః, ఓం సహస్రాక్ష్యై నమః, ఓం సహస్రభుజ పాదుకాయై నమః, ఓం సంధ్యాబలాయై నమః, ఓం త్రిసంధ్యాఖ్యాయై నమః, ఓం బ్రహ్మాండమణిభూషణాయై నమః, ఓం వాసవ్యై నమః, ఓం వారుణీసేవ్యాయై నమః, ఓం కులికాయై నమః, ఓం మంత్రరంజిన్యై నమః, ఓం జితప్రాణస్వరూపాయై నమః, ఓం శాంతాయై నమః, ఓం కామ్యవరప్రదాయై నమః, ఓం మంత్రబ్రాహ్మణ విద్యార్థాయై నమః, ఓం నాదరూపాయై నమః, ఓం హవిష్మత్యై నమః, ఓం అధర్వణ్యై నమః, ఓం శృత్యై నమః, ఓం శూన్యాయై నమః, ఓం కల్పనావర్జితాయై నమః, ఓం సత్యై నమః, ఓం సత్తాజాతయే నమః, ఓం ప్రమాయై నమః, ఓం మేయాయై నమః, ఓం అప్రమిత్యై నమః, ఓం ప్రాణాదాయై నమః, ఓం గతయే నమః, ఓం అపర్ణాయై నమః, ఓం పంచవర్ణాయై నమః, ఓం సర్వదాయై నమః, ఓం భువనేశ్వర్యై నమః, ఓం త్రైలోక్యమోహిన్యై నమః, ఓం విద్యాయై నమః, ఓం సర్వభద్రై నమః, ఓం క్షరాయై నమః, ఓం అక్షరాయై నమః, ఓం హిరణ్యవర్ణాయై నమః, ఓం హరిణ్యై నమః, ఓం సర్వోపద్రవనాశిన్యై నమః, ఓం కైవల్యపదవీరేఖాయై నమః, ఓం సూర్యమండల సంస్థితాయై నమః, ఓం సోమమండల మధ్యస్థాయై నమః, ఓం వహ్నిమండల సంస్థితాయై నమః, ఓం వాయుమండల మధ్యస్థాయై నమః, ఓం వ్యోమమండల సంస్థితాయై నమః, ఓం చక్రికాయై నమః, ఓం చక్రమధ్యస్థాయై నమః, ఓం చక్రమార్గ ప్రవర్తిన్యై నమః, ఓం కోకిలాకుల చక్రేశాయై నమః, ఓం పక్షతయే నమః, ఓం పంక్తిపావనాయై నమః, ఓం సర్వసిద్ధాంతమార్గస్థాయై నమః, ఓం షడ్వర్ణాపరవర్జితాయై నమః, ఓం శతరుద్రహరాయై నమః, ఓం హంత్ర్యై నమః, ఓం సర్వసంహారకారిణ్యై నమః, ఓం పురుషాయై నమః, ఓం పౌరుష్యై నమః, ఓం తుష్టయే నమః, ఓం సర్వతంత్రప్రసూతికాయై నమః, ఓం అర్ధనారీశ్వర్యై నమః, ఓం దేవ్యై నమః, ఓం సర్వవిద్యాప్రదాయిన్యై నమః, ఓం భార్గవ్యై నమః, ఓం యజుషీ విద్యా ஸ்ரீவாசிஷ்டாயை நமஹ. ஓம் சர்வோபநிஷதாஸ்திதாயை நமஹ. ஓம் யோமகேசாகில பிராணாயை நமஹ. ஓம் பஞ்சகோஷ விலக்ஷணாயை நமஹ. ஓம் பஞ்சகோஷாத்மிகாயை நமஹ. ஓம் பிரதீச்சே நமஹ. ஓம் பஞ்சப்ரஹ்மாத்மிகாயை நமஹ. ஓம் சிவாயை நமஹ. ஓம் ஜகஜ்ஜராஜ நிச்சயை நமஹ. ஓம் பஞ்சகர்ம பிரசூதிகாயை நமஹ. ஓம் வாக்தேவ்யாபரணாகாராயை நமஹ. ஓம் சர்வகாம்யஸ்திதாயை நமஹ. ஓம் அஷ்டாதச சதுஷ்டஸ்தித்யை நமஹ. ஓம் பீடிகா விஜயாயுதாயை நமஹ. ஓம் காளிகாகர்ஷ்ண சியாமாயை நமஹ. ஓம் யக்ஷிண்யை நமஹ. ஓம் கின்னரேஸ்வர்யை நமஹ. ஓம் கேதக்யை நமஹ. ஓம் மல்லிகாயை நமஹ. ஓம் அசோகாயை நமஹ. ஓம் வாராஹ்யை நமஹ. ஓம் தரண்யை நமஹ. ஓம் த்ருவாயை நமஹ. ஓம் நாரசிம்ஹே நமஹ. ஓம் மகோகிராஸ்யாயை நமஹ. ஓம் பக்தநாமார்த்தினாசின்யை நமஹ. ஓம் அந்தர்பலாயை நமஹ. ஓம் ஸ்திராயை நமஹ. ஓம் லக்ஷ்மியை நமஹ. ஓம் ஜராமரணநாசின்யை நமஹ. ஓம் ஸ்ரீரஞ்சிதாயை நமஹ. ஓம் மகாகாயாயை நமஹ. ஓம் சோமசூர்யாக்னிலோச்சனாயை நமஹ. ஓம் அதிதயே நமஹ. ஓம் தேவமாத்ரே நமஹ. ஓம் அஷ்டபுத்ராயை நமஹ. ஓம் அஷ்டயோகின்யை நமஹ. ஓம் அஷ்டப்ரக்ருதயே நமஹ. ஓம் அஷ்டாஷ்டவிப்ராஜிதே நமஹ. ஓம் விக்ருதாக்ருதயே நமஹ. ஓம் துர்பிக்ஷத்வம்சின்யை நமஹ. ஓம் தேவ்யை நமஹ. ஓம் சீதாயை நமஹ. ஓம் சத்யாயை நமஹ. ஓம் ருக்மிண்யை நமஹ. ஓம் ஖்யாதிஜாயை நமஹ. ஓம் பார்கவ்யை நமஹ. ஓம் தேவ்யை நமஹ. ஓம் தேவயோனயே நமஹ. ஓம் தபஸ்வின்யை நமஹ. ஓம் சாகம்பர்யை நமஹ. ஓம் மகாசோணாயை நமஹ. ஓம் கருடோபரிசம்ஸ்திதாயை நமஹ. ஓம் சிம்ஹகாயை நமஹ. ஓம் வியாக்ரகாயை நமஹ. ஓம் தேவ்யை நமஹ. ஓம் வாயுகாயை நமஹ. ஓம் மகாத்ரிகாயை நமஹ. ஓம் அகாராதிக்ஷகாராந்தாயை நமஹ. ஓம் சர்வவித்யாதிதேவதாயை நமஹ. ஓம் மந்திரவியாக்யான நிபுணாயை நமஹ. ஓம் ஜோதிஷ்சாஸ்திரக லோசனாயை நமஹ. ஓம் இடாபிங்களிகா மஜ்ஜ சுஷும்னாயை நமஹ. ஓம் கிரந்திபேதின்யை நமஹ. ஓம் காலச்சக்ராஸ்ரயோபேதாயை நமஹ. ஓம் காலச்சக்ரஸ்வரூபிண்யை நமஹ. ஓம் வைசாரஜ்யை நமஹ. ஓம் மதிஸ்ரேஷ்டாயை நமஹ. ஓம் வரிஷ்டாயை நமஹ. ஓம் சர்வதீபிகாயை நமஹ. ஓம் வைநாயக்யை நமஹ. ஓம் வராரோஹாயை நமஹ. ஓம் ஸ்ரேணிவேலாயை நமஹ. ஓம் பகிர்வளயே நமஹ. ஓம் ஜம்பிண்யை நமஹ. ஓம் ஜ்ருஞ்பிண்யை நமஹ. ஓம் ஜ்ருஞ்பகாரிண்யை நமஹ. ஓம் கணகாரிகாயை நமஹ. ஓம் சரண்யை நமஹ. ஓம் சக்ரிகாயை நமஹ. ஓம் அனந்தாயை நமஹ. ஓம் சர்வவியாதி சிகித்ஸக்யை நமஹ. ஓம் தேவக்யை நமஹ. ஓம் தேவசங்காசாயை நமஹ. ஓம் வாரிதயே நமஹ. ஓம் கருணாகராயை நமஹ. ஓம் சர்வர்யை நமஹ. ஓம் சர்வசம்பன்னாயை நமஹ. ஓம் சர்வபாபப்ரபஞ்சின்யை நமஹ. ஓம் ஏகமாத்ராயை நமஹ. ஓம் த்விமாத்ராயை நமஹ. ஓம் த்ரிமாத்ராயை நமஹ. ஓம் பராயை நமஹ. ஓம் அர்த்தமாத்ராயை நமஹ. ஓம் பராயை நமஹ. ஓம் சூக்ஷ்மாயை நமஹ. ஓம் சூக்ஷ்மார்த்தார்த்தபராயை நமஹ. ஓம் அபராயை நமஹ. ஓம் ஏகவீராயை நமஹ. ஓம் விசேஷாக்யாயை நமஹ. ஓம் சஷ்ட்யை நமஹ. ஓம் தேவ்யை நமஹ. ஓம் மனஸ்வின்யை நமஹ. ஓம் நைஷ்கர்ண்யாயை நமஹ. ஓம் நிஷ்கலாலோகாயை நமஹ. ஓம் ஞானகர்மாதிகாயை நமஹ. ஓம் குணாயை நமஹ. ஓம் சபந்த்வானந்த சந்தோஹாயை நமஹ. ஓம் யோமாகாராயை நமஹ. ஓம் நிரூபிதாயை நமஹ. ஓம் கஜ்ஜ பத்மாத்மிகா வாண்யை சர்வாலங்கார சம்யுதாயை நம. ஓம் சாதுபந்த பதநியாசாயை நம. ஓம் சர்வௌகசே நம. ஓம் கடிகாவளயே நம. ஓம் ஷட்கர்மாயை நம. ஓம் கர்க்கசாகாராயை நம. ஓம் சர்வகர்ம விவர்ஜிதாயை நம. ஓம் ஆதிச்சவர்ணாயை நம. ஓம் அபர்ணாயை நம. ஓம் காமிண்யை நம. ஓம் நரரூபிண்யை நம. ஓம் பிரம்மாண்யை நம. ஓம் பிரம்மசந்தானாயை நம. ஓம் வேதவாகீஸ்வர்யை நம. ஓம் சிவாயை நம. ஓம் புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராகமஸ்ருதாயை நம. ஓம் சஜ்ஜோ வேதவச்சை நம. ఓం సర్వాయై నమః, ఓం హంస్యై నమః, ఓం విద్యాధిదేవతాయై నమః, ఓం విశ్వేశ్వర్యై నమః, ఓం జగద్ధాత్ర్యై నమః, ఓం విశ్వనిర్మాణకారిణ్యై నమః, ఓం వైదిక్యై నమః, ఓం వేదరూపాయై నమః, ఓం కాళికాయై నమః, ఓం కాళరూపిణ్యై నమః, ఓం నారాయణ్యై నమః, ఓం మహాదేవ్యై నమః, ఓం సర్వతత్వ ప్రవర్తిన్యై నమః, ఓం హిరణ్యవర్ణ రూపాయై నమః, ఓం హిరణ్యపద సంభవాయై నమః, ఓం కైవల్య పదవ్యై నమః, ఓం పుణ్యాయై నమః, ఓం కైవల్య జ్ఞాన లక్షితాయై నమః, ఓం బ్రహ్మ సంపత్తి రూపాయై నమః, ఓం బ్రహ్మ సంపత్తి కారిణ్యై నమః, ఓం వారుణ్యై నమః, ఓం వారుణారాధ్యాయై నమః, ఓం సర్వకర్మ ప్రవర్తిన్యై నమః, ఓం ఏకాక్షర పరాయుక్తాయై నమః, ఓం సర్వదారిద్ర్య భంజిన్యై నమః, ఓం పాశాంకుశాన్వితాయై నమః, ఓం దివ్యాయై నమః, ఓం వీణా వ్యాఖ్యాక్ష సూత్రభృతే నమః, ఓం ఏకమూర్తయే నమః, ఓం త్రయీమూర్తయే నమః, ఓం మధుకైటభ భంజిన్యై నమః, ఓం సాంఖ్యాయై నమః, ఓం సాంఖ్యవచ్యై నమః, ఓం జ్వాలాయై నమః, ఓం జ్వలంత్యై నమః, ఓం కామరూపిణ్యై నమః, ఓం జాగ్రత్యై నమః, ఓం సర్వసంపత్తయే నమః, ఓం సుషుప్తాయై నమః, ఓం శ్రేష్టదాయిన్యై నమః, ఓం కపాలిన్యై నమః, ఓం మహాదంష్ట్రాయై నమః, ఓం భృకుటీకుటిలాననాయై నమః, ఓం సర్వావాసాయై నమః, ఓం సువాసాయై నమః, ఓం బృహత్యై నమః, ఓం అష్టయే నమః, ఓం శక్వర్యై నమః, ఓం ఛందోగణ ప్రతిష్టాయై నమః, ఓం కల్మాశ్యై నమః, ఓం కరుణాత్మికాయై నమః, ఓం చక్షుష్మత్యై నమః, ఓం మహాఘోషాయై నమః, ఓం ఖడ్గచర్మధరాయై నమః, ఓం అశన్యై నమః, ఓం శిల్పవైచిత్య విజ్యోతితాయై నమః, ఓం సర్వతో భద్రవాసిన్యై నమః, ఓం అచించలక్షణాకారాయై నమః, ఓం సూత్రభాష్య నిబంధనాయై నమః, ఓం సర్వవేదార్థ సంపత్తయే నమః, ఓం సర్వశాస్త్రార్థ మాతృకాయై నమః, ఓం అక్షరాదిక్షకారాంతాయై నమః, ఓం సర్వవర్ణకృతస్థలాయై నమః, ఓం సర్వలక్ష్మ్యై నమః, ఓం సదానందాయై నమః, ఓం సారవిద్యాయై నమః, ఓం సదాశివాయై నమః, ఓం సర్వజ్ఞానాయై నమః, ఓం సర్వశక్త్యై నమః, ఓం ఖేచరీ రూపగాయై నమః, ఓం ఉచ్ఛ్రితాయై నమః, ఓం అణిమాది గుణోపేతాయై నమః, ఓం పరాకాష్ఠాయై నమః, ఓం పరాగతయే నమః, ఓం హంసయుక్త విమానస్థాయై నమః, ఓం హంసారూఢాయై నమః, ఓం శశిప్రభాయై నమః, ఓం భవాన్యై నమః, ఓం వాసనాశక్తయే నమః, ఓం ఆకృతిస్థాయై నమః, ఓం అఖిలాయై నమః, ఓం కళాయై నమః, ఓం తంత్రహేతవే నమః, ఓం విచిత్రాంగ్యై నమః, ఓం వ్యోమగంగా వినోదిన్యై నమః, ఓం వర్షాయై నమః, ఓం వార్షికాయై నమః, ఓం ఋగ్యజుస్సామ రూపిణ్యై నమః, ఓం మహానద్యై నమః, ఓం నదీపుణ్యాయై నమః, ఓం అగణ్యపుణ్యగణక్రియాయై నమః, ఓం సమాధిగత లభ్యార్థాయై నమః, ఓం శ్రోతవ్యాయై నమః, ఓం స్వప్రియాయై నమః, ఓం ఘృణాయై నమః, ఓం నామాక్షరపదాయై నమః, ఓం దేవ్యై నమః, ఓం ఉపసర్గనఖాంచితాయై నమః, ఓం నిపాతోరుద్వయ్యై నమః, ఓం జంఘామాతృకాయై నమః, ఓం మంత్రరూపిణ్యై నమః, ఓం ఆసీనాయై నమః, ఓం శయానాయై నమః, ఓం తిష్టంత్యై నమః, ఓం ధావనాధికాయై నమః, ఓం లక్ష్యలక్షణయోగాఢ్యాయై నమః, ఓం తద్రూప్యగణనాకృతయే నమః, ఓం ఏకరూపాయై నమః, ఓం అనేకరూపాయై నమః, ఓం తస్వై నమః, ఓం ఇందురూపాయై నమః, ఓం సదాకృతయే నమః, ఓం సమాసధద్ధితాకారాయై నమః, ఓం విభక్తివచనాత్మికాయై నమః, ఓం స్వాహాకారాయై నమః, ఓం స్వధాకారాయై నమః, ఓం శ్రీపత్యర్థాంగ నందిన్యై నమః, ఓం గంభీరాయై నమః, ఓం గహనాయై నమః, ఓం గుహ్యాయై నమః, ఓం యోనిలింగార్థధారిణ్యై నమః, ఓం శేషవాసుకి సంసేవ్యాయై నమః, ఓం చపలాయై నమః, ఓం వరవర్ణిన్యై నమః, ఓం కారుణ్యకార సంపత్తయే నమః, ఓం కీలకృతే నమః, ఓం మంత్రకీలికాయై నమః, ఓం శక్తిబీజాత్మికాయై నమః, ఓం సర్వమంత్రేష్ఠాయై నమః, ఓం అక్షయకామనాయై నమః, ఓం ఆగ్నేయై నమః, ఓం పార్థివాయై నమః, ఓం ఆప్యాయై నమః, ఓం వాయవ్యాయై నమః, ఓం వ్యోమకేతనాయై నమః, ఓం నిత్యజ్ఞానాత్మికాయై నమః, ఓం నందాయై నమః, ఓం బ్రాహ్మ్యై నమః, ఓం బ్రహ్మణే నమః, ఓం సనాతన్యై నమః, ఓం అవిద్యావాసనామాయాయై నమః, ఓం ప్రకృతయే నమః, ఓం సర్వమోహిన్యై నమః, ఓం శక్తయే నమః, ఓం ధారణశక్తయే నమః, ఓం చిదచిచ్ఛక్ తయే నమః, ఓం యోగిన్యై నమః, ఓం వక్త్రారుణాయై నమః, ఓం మహామాయాయై నమః, ఓం మరీచయే నమః, ఓం మదమర్దిన్యై నమః, ఓం విరాజే నమః, ఓం స్వాహాయై నమః, ఓం సుధాయై నమః, ఓం స్వధాయై నమః, ఓం శుద్ధాయై నమః, ఓం నిరుపాస్తయే నమః, ఓం సుభక్తిగాయై నమః, ఓం నిరూపితద్వయాయై నమః, ఓం విద్యాయై నమః, ఓం నిత్యానిత్య స్వరూపిణ్యై నమః, ఓం వైరాజమార్గ సంచారాయై నమః, ఓం సర్వసత్పథదర్శిన్యై నమః, ఓం జాలంధర్యై నమః, ఓం రుడాన్యై నమః, ఓం భవాన్యై నమః, ఓం భవభంజన్యై నమః, ఓం త్రైకాలిక జ్ఞానతంతవే నమః, ఓం త్రికాల జ్ఞానదాయిన్యై నమః, ఓం నాదాతీతాయై నమః, ఓం స్మృతయే నమః, ఓం ప్రజ్ఞాయై నమః, ఓం ధాత్రీరూపాయై నమః, ఓం త్రిపుష్కరాయై నమః, ఓం పరాజితాయై నమః, ఓం విధానజ్ఞాయై నమః, ఓం విశేషిత గుణాత్మికాయై నమః, ఓం హిరణ్యకేశిన్యై నమః, ఓం హేమ్నే నమః, ఓం బ్రహ్మసూత్ర విచక్షణాయై నమః, ఓం అసంఖ్యేయ పదార్థాంత స్వర వ్యంజన వైఖర్యై నమః, ఓం మధుజిహ్వాయై నమః, ఓం మధుమత్స్యై నమః, ఓం మధుమాసోదయాయై నమః, ఓం మధవే నమః, ఓం మాధవ్యై నమః, ఓం మహాభాగాయై నమః, ఓం మేఘగంభీర నిస్వనాయై నమః, ఓం బ్రహ్మవిష్ణు మహేశాది జ్ఞాతవ్యార్థ విశేషగాయై నమః, ఓం నాభౌ వన్ని శిఖారాయై నమః, ఓం లలాటే చంద్ర సన్నిభాయై నమః, ఓం భ్రూమధ్యే భాస్కరాకారాయై నమః, ఓం హృది పర్వతాకారాకృతయే నమః, ఓం కృత్తికాది భరణ్యంత నక్షత్రే నమః, ఓం ఇష్ట్యర్చితోదయాయై నమః, ఓం గ్రహ విద్యాత్మికాయై నమః, ఓం జ్యోతిషే నమః, ఓం జ్యోతిర్విదే నమః, ఓం మతిజీవికాయై నమః, ఓం బ్రహ్మాండ గర్భిణ్యై నమః, ఓం బాలాయై నమః, ఓం సప్తావరణ దేవతాయై నమః, ఓం వైరాజోత్తమ సామ్రాజ్యాయై నమః, ఓం కుమార కుశలోదయాయై నమః, ఓం బగళాయై నమః, ఓం భ్రమరాంబాయై నమః, ఓం శివజూత్యై నమః, ఓం శివాత్మికాయై నమః, ఓం మేరువింధ్యాది సంస్థానాయై నమః, ఓం కాశ్మీరపురవాసిన్యై నమః, ఓం యోగనిద్రాయై నమః, ఓం మహానిద్రాయై నమః, ఓం వినిద్రాయై నమః, ఓం రాక్షసాశ్రితాయై నమః, ఓం సువర్ణదాయై నమః, ఓం మహాగంగాయై నమః, ఓం పంచాఖ్యాయై నమః, ఓం పంచసంహతయే నమః, ఓం సుప్రజాతాయై నమః, ఓం సువీర్యాయై నమః, ఓం సుపోషాయై నమః, ఓం సుపతయే నమః, ఓం శివాయై నమః, ఓం సుగృహాయై నమః, ఓం రక్తబీజాంతాయై హతకందర్పజీవితాయై నమః, ఓం సముద్ర వ్యోమ మధ్యస్థాయై నమః, ఓం సమబిందు సమాశ్రయాయై నమః, ఓం సౌభాగ్యరస జీవాత్మనే నమః, ఓం సారాసార వివేక దృశే నమః, ఓం త్రివళ్యాది సుపుష్టాంగాయై నమః, ఓం భారత్యై నమః, ఓం భరతశ్రితాయై నాదబ్రహ్మమయీ విద్యాయై నమః, ఓం జ్ఞానబ్రహ్మమయీ పరాయై నమః, ஓம் பிரம்ம நாடே நிருக்தயே நம, ஓம் பிரம்ம கைவல்ய சாதனாயை நம, ஓம் காலகேய மகோதார வீரிய விக்கிரம ரூபிணியை நம, ஓம் படபாக்னி சிகா வக்த்ராயை நம, ஓம் மகாகவள தர்ப்பணாயை நம, ஓம் மகாபூதாயை நம, ஓம் மகாதர்ப்பாயை நம, ஓம் மகாசாராயை நம, ஓம் மகாக்ருதவே நம, ஓம் பஞ்சபூத மகாக்ராசாயை நம, ஓம் பஞ்சபூதாதி தேவதாயை நம, ஓம் சர்வ பிரமாணாயை நம, ஓம் சம்பத்தயே நம, ஓம் சர்வ ரோக பிரதிக்ரியாயை நம, ஓம் பிரம்மாணாந்த பஹிர்வியாப்தாயை நம, ஓம் விஷ்ணு வக்ஷோ விபூஷணாயை நம, ஓம் சாங்கர்யை நம, ஓம் நிதி வக்த்ரஸ்தாயை நம, ஓம் பிரவராயை நம, ஓம் வரஹேதுக்யை நம, ஓம் ஹேமமாலாயை நம, ஓம் சிகாமாலாயை நம, ஓம் த்ரிசிகாயை நம, ஓம் பஞ்சலோச்சனாயை நம, ஓம் சர்வாகம சதாச்சார மரியாதாயை நம, ஓம் யாது பஞ்சன்யை நம, ஓம் புண்ணியஸ்லோக பிரபந்தாட்சாயை நம, ஓம் சர்வாந்தர்யாமி ரூபிண்யை நம, ஓம் சாமகான சமாராஜ்யாயை நம, ஓம் ஸ்ரோத்ருகர்ண ரசாயனாயை நம, ஓம் ஜீவலோகைக ஜீவாதவே நம, ஓம் பத்ரோதார விலோகனாயை நம, ஓம் தடித்கோடி லசத்காந்த்யை நம, ஓம் தருண்யை நம, ஓம் ஹரிசுந்தர்யை நம, ஓம் மீனநேத்ராயை நம, ஓம் இந்திராக்ஷ்யை நம, ஓம் விசாலாக்ஷ்யை நம, ஓம் சுமங்களாயை நம, ஓம் சர்வமங்கள சம்பன்னாயை நம, ஓம் சாக்ஷான் மங்கள தேவதாயை நம, ஓம் தேஹி ஹ்ருத்தீபிகாயை நம, ஓம் தீப்தயே நம, ஓம் ஜிஹ்ம பாப பிரணாசின்யை நம, ஓம் அர்த்தச்சந்தோல்ல சத்தம்ஸ்ட்ராயை நம, ஓம் யஜ்ஞவாடி விலாசின்யை நம, ஓம் மகாதுர்காயை நம, ஓம் மகோத்சாஹாயை நம, ஓம் மகாதேவ பலோதயாயை நம, ஓம் தாகினீஜ்யாயை நம, ஓம் சாகினீஜ்யாயை நம, ஓம் சாகினீஜ்யாயை நம, ஓம் சமஸ்த ஜுஷே நம, ஓம் நிரங்குஷாயை நம, ஓம் நாகி வஞ்ஜாயை நம, ஓம் ஷடாதாராதி தேவதாயை நம, ஓம் புவனஜான நிஸ்ரேணயே நம, ஓம் புவனாகார வல்லப்யை நம, ஓம் சாஸ்வத்யை நம, ஓம் சாஸ்வதாகாராயை நம, ஓம் லோகானுக்ரஹகாரிண்யை நம, ஓம் சாரஸ்யை நம, ஓம் மானஸ்யை நம, ஓம் ஹம்ஸ்யை நம, ஓம் ஹம்சலோக பிரதாயிண்யை நம, ஓம் சின்முத்ராலங்கிருத கராயை நம, ஓம் கோடி சூரிய சமப்பிரபாயை நம, ஓம் சுகப்பிராணி சிரோரேகாயை நம, ஓம் சததுருஷ்ட பிரதாயிண்யை நம, ஓம் சர்வசாங்கர்ய தோஷக்ஞை நம, ஓம் கிரஹோபத்ரவ நாசின்யை நம, ஓம் க்ஷுத்ர ஜந்து பயக்ஞை நம, ஓம் விஷரோகாதி பஞ்சன்யை நம, ஓம் சதா சாந்தாயை நம, ஓம் சதா சுத்தாயை நம, ஓம் க்ருஹச்சித்ர நிவாரிண்யை நம, ஓம் கலிதோஷ பிரசமன்யை நம, ஓம் கோலாஹல புரஸ்திதாயை நம, ஓம் கௌர்யை நம, ஓம் லாக்ஷணிக்யை நம, ஓம் முக்யாயை நம, ஓம் ஜகன்யாக்ருதி வர்ஜிதாயை நம, ஓம் மாயாயை நம, ஓம் அவிஜ்யாயை நம, ஓம் மூலபூதாயை நம, ஓம் வாசவ்யை நம, ஓம் விஷ்ணுச்சேதனாயை நம, ஓம் வாதின்யை நம, ஓம் வசுரூபாயை நம, ஓம் வசுரத்ன பரிச்சதாயை நம, ஓம் சாந்தஸ்யை நம, ஓம் சந்திரஹ்ருதயாயை நம, ஓம் மந்த்ராயை நம, ஓம் ஸ்வச்சந்த பைரவ்யை நம, ஓம் வனமாலாயை நம, ஓம் வைஜயந்த்யை நம, ஓம் பஞ்சதிவ்யாயுதாத்மிகாயை நம, ஓம் பீதாம்பரமய்யை நம, ஓம் செஞ்சத்கௌஸ்துபாயை நம, ஓம் ஹரிகாமின்யை நம, ஓம் நித்யாயை நம, ஓம் தத்யாயை நம, ஓம் ரமாயை நம, ஓம் ராமாயை நம, ஓம் ரமண்யை நம, ஓம் ருச்சுபஞ்சன்யை நம, ஓம் ஜேஷ்டாயை நம, ஓம் காஷ்டாயை நம, ஓம் தனிஷ்டாந்தாயை நம, ஓம் ஷராங்கை நம, ஓம் நிர்குணப்ரியாயை நம, ஓம் மைத்ரேயாயை நம, ஓம் மித்ரவிந்தாயை நம, ஓம் சேஷ்ய சேஷகலாசயாயை நம, ஓம் வாராணசி வாசலப்யாயை நம, ஓம் ஆர்யாவர்த்த ஜனஸ்துதாயை நமஹ. ஓம் ஜகதுத்பத்ரி சந்தானாயை நமஹ. ஓம் சம்ஹாரத்ரய காரணாயை நமஹ. ஓம் துப்யம் நமஹ. ஓம் அம்பாயை நமஹ. ஓம் விஷ்ணு சர்வஸ்வாயை நமஹ. ஓம் மகேஸ்வர்யை நமஹ. ஓம் சர்வலோகானாம் ஜனன்யை நமஹ. ஓம் புண்ணியமூர்த்தயே நமஹ. ஓம் சித்தலக்ஷ்மியை நமஹ. ஓம் மகாகாள்யை நமஹ. ஓம் சஜ்ஜோஜாதாதி பஞ்சாக்னி ரூபாயை நமஹ. ஓம் பஞ்சக பஞ்சகாயை நமஹ. ஓம் யந்திரலக்ஷ்மியை நமஹ. ஓம் பவத்யை நமஹ. ஓம் ஆதியே நமஹ. ஓம் ஆஜ்யாத்யாயை நமஹ. ஓம் ஸ்ருஷ்யாதி காரணாகார விததயே நமஹ. ஓம் தோஷவர்ஜிதாயை நமஹ. ஓம் ஜகல்லக்ஷ்மியை நமஹ. ஓம் ஜகன்மாத்ரே நமஹ. ஓம் விஷ்ணுபத்னியை நமஹ. ஓம் நவகோடி மகாசக்தி சமுபாஸ்ய பதாம்புஜாயை நமஹ. ஓம் கனத்சௌவர்ண ரத்னாட்சை நமஹ. ஓம் சர்வாபரண பூஷிதாயை நமஹ. ஓம் அனந்த நிச்ச மகிஷ்யை நமஹ. ஓம் பிரபஞ்சேஸ்வர நாயக்யை நமஹ. ஓம் அச்சுச்ரித பதாந்தஸ்தாயை நமஹ. ஓம் பரம வ்யோம நாயக்யை நமஹ. ஓம் நாகப்ருஷ்ட கதாராஜ்யாயை நமஹ. ஓம் விஷ்ணுலேக விலாசின்யை நமஹ. ஓம் வைகுண்ட ராஜமஹிஷ்யை நமஹ. ஓம் ஸ்ரீரங்கநகராஸ்ரிதாயை நமஹ. ஓம் ரங்கநாயக்யை நமஹ. ஓம் பூபுத்ரியை நமஹ. ஓம் கிருஷ்ணாயை நமஹ. ஓம் வரத வல்லபாயை நமஹ. ஓம் கோடி பிரம்மாண்ட சம்சேவியாயை நமஹ. ஓம் கோடி ருத்ராதி கீர்த்திதாயை நமஹ. ஓம் மாதுலுங்கமயம் கேட்டம் பிப்ரச்சை நமஹ. ஓம் சௌவர்ண சஷகம் பிப்ரச்சை நமஹ. ஓம் பத்மத்வயம் ததானாயை நமஹ. ஓம் பூர்ண கும்பம் பிப்ரச்சை நமஹ. ஓம் கீரம் ததானாயை நமஹ. ஓம் வரதாபயதாயை நமஹ. ஓம் பாசம் பிப்ரச்சை நமஹ. ஓம் அங்குஷம் பிப்ரச்சை நமஹ. ஓம் சங்கம் வஹஞ்சை நமஹ. ஓம் சக்ரம் வஹஞ்சை நமஹ. ஓம் சூலம் வஹஞ்சை நமஹ. ஓம் கிருபாணிகாம் வஹஞ்சை நமஹ. ஓம் தனுர்பாணோ பிப்ரச்சை நமஹ. ஓம் அக்ஷமாலாம் ததானாயை நமஹ. ஓம் சின்முத்ராம் பிப்ரச்சை நமஹ. ஓம் அஷ்டாதச புஜாயை நமஹ. ஓம் மஹாஷ்டாதச பீடகாயை நமஹ. ஓம் லக்ஷ்மியை நமஹ. ஓம் பூமிநீளாதி சம்சேவியாயை நமஹ. ஓம் சுவாமி சித்தானுவர்த்தின்யை நமஹ. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் பத்மாலயாயை நமஹ. ஓம் பத்மை நமஹ. ஓம் பூர்ண கும்பாபிஷேசிதாயை நமஹ. ஓம் இந்திராயை நமஹ. ஓம் இந்திராபாக்ஷ்யை நமஹ. ஓம் க்ஷீரசாகர கன்யகாயை நமஹ. ஓம் பார்கவ்யை நமஹ. ஓம் ஸ்வதந்த்ரேச்சாயை நமஹ. ஓம் வசீகృత ஜகத்பதயே நமஹ. ஓம் மங்களானாம் மங்களாயை நமஹ. ஓம் தேவதானாம் தேவதாயை நமஹ. ஓம் உத்தமானாம் உத்தமாயை நமஹ. ஓம் ஸ்ரேயசே நமஹ. ஓம் பரமாமృதாயை நமஹ. ஓம் தனதான்யாபிருத்தயே நமஹ. ஓம் சார்வபௌம சுகோச்சயாயை நமஹ. ஓம் ஆந்தோளிகாதி சாபாக்யாயை நமஹ. ஓம் மத்தேபாதி மகோதயாயை நமஹ. ஓம் புத்திர பௌத்ராபிவிருத்தயே நமஹ. ஓம் வித்யாபோக பலாதிகாயை நமஹ. ஓம் ஆயுராரோக்ய சம்பத்தயே நமஹ. ஓம் அஷ்டைஸ்வராயை நமஹ. ஓம் பரமேஸ விபூதயே நமஹ. ஓம் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதராகதயே நமஹ. ஓம் சதயாபாங்க சந்தத்த பிரம்மேந்திராதி பதஸ்திதயே நமஹ. ஓம் அவ்யாஹத மகாபாக்யாயை நமஹ. ஓம் அக்ஷோப்ய விக்ரமாயை நமஹ. ஓம் வேதானாம் சமன்வயாயை நமஹ. ஓம் வேதானாம் அவிரோதாயை நமஹ. ஓம் நிஸ்ரேயச பத பிராப்தி சாதனாயை நமஹ. ஓம் நிஸ்ரேயபச பிரத பிராப்தி ஃபலாயை நமஹ. ஓம் ஸ்ரீமந்த ராஜராஜ்ஞை நமஹ. ஓம் ஸ்ரீவிஜ்யாயை நமஹ. ஓம் க்ஷேமகாரிண்யை நமஹ. ஓம் ஸ்ரீம் பீஜ ஜப சந்துஷ்டாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பீஜபாலிகாயை நமஹ. ஓம் ப்ரபத்தி மார்க சுலபாயை நமஹ. ஓம் விஷ்ணு பிரதம கிங்கர்யை நமஹ. ஓம் க்ளீங்காரார்த்த சவித்ரியை நமஹ. ஓம் சௌமங்கல்யாதி தேவதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யாயை நமஹ. ஓம் ஸ்ரீயந்திரபுரவாசின்யை நமஹ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யாயை நமஹ. ஓம் சிவாயை நமஹ. ஓம் சர்வார்த்த சாதிகாயை நமஹ. ஓம் சரண்யாயை நமஹ. ஓம் த்ர்யம்பகாயை நமஹ. ஓம் தேவ்யை நமஹ, ஓம் ஸ்ரீ நாராயண்யை நமஹ. ಆದ್ಯನುತೇ ಅನುದಿನ ವಾರ್ಜಿತ ಕುಂಕುಮ ದೋಸರ ಭೂಷಿತ ವಾಸಿತ ವಾದ್ಯನುತೇ ಕನಕಧಾರಾಸ್ತುತಿ ವೈಭವ ವಂದಿತ ಶಂಕರ ದೇಶಿತ ಮಾನವದೆ ಕನಕಧಾರಾಸ್ತುತಿ ವೈಭವ ವಂದಿತ ಶಂಕರ ದೇಶಿತ ಮಾನವದೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುಸೂದನ ಕಾಮಿನಿ ವಿಜಯ ಲಕ್ಷ್ಮೀ ಸದಾ ಪಾಲಯ ಸುಪೂರ್ಣಮಯೇ ಘುಮ ಘುಮ